بسم الله الرحمن الرحيم. في الدرس الماضي أخذ ماذا؟ النواسيب. نعم. ما هو الناسخ؟ عن شهد الباب. كلام ثلاثة أشياء. كلام أخوتي وإنه. أني ما عمل الناسخ هنا. كان. لا على وجه العام. De façon générale, le nasir, c'est quoi? Qu'est-ce qu'il fait là dans ce verbe-là? Il y a un tagayyur. Aïe, il change le hukm du mubtada et du khabar. Thumma. Non. A dit nawasir al-aqsam. Le premier qu'on a pris, c'est kana wa khabatuha. وذكرنا أن كان وخواتها تنقسم إلى نعم الذي تعمل بعين شرط بدون شرط نعم والذي يعمل بشرط قدم عليه نفي أو نهي أو دعاء والماء المزرية لدامة ما دامة لابد يكون مسبوق بماء المزرية نعم وظرفية. طيب حسنا وذكرنا ان كلما ياتي من تصرف هذه الافعال وتصاريف عفوا هذه الافعال يعني من مضارع اسم فاعل هو في الامر او مصدر يعمل هذه المعامل صوف ليس تسكير الجامد بل ليس وزال وفتئه. الان نخوض بعض خصائص كان. خصائص كان des choses que كان peut faire de façon particulière. طيب avant ça انا احب ان اقرا شيئا في فائده طيبه في القطر. صفحه 380 quand on a là, il donne une petite feuille là qui va apprendre dans Kana wa Khawatiha ou Fibardiha que les verbes parmi Kana wa Khawatiha qui viennent au sens de Sara Mamana Sara Mamana Tahwil Min Hayl Halati Ukhra comme le sens de devenir ou certains des Akhawat de Kana viennent parfois que le sens de Sara. Maintenant, il y a d'autres af'al autres que Kana Khawatiha, tout stardam bimana Sara. Lakin nous, on prend celle de ce bab-là. Qala wa takhtasu al khamsatu al awwalu bimuradifati Sara. Il y a des khamsa, des premiers qu'il a cités dans les Kana Khawatiha. Yakul yajouzu fi Kana wa amsa وأصبح وأضحى وظل أن تستعمل بمعنى سارة. سانك لا كان أمسى وأصبح وأضحى وظل بمعنى قصص سارة. لكن بشرط كما ذكر الشيخ أبو بلال في التعليق أن يكون مصدرها غير في الماضي. فباك المصدر خبر جوديا. لو خبر سوبا في الماضي. بس كسر شجر المعنى. Je ne vais pas dire, mais Salen, je ne sais pas comment on dirait. Je n'ai pas d'exemple qui vient en tête, mais il ne faut pas que le khabar ait un sens de mardi. Car la base fait de devenir, ça va dans quoi? Dans le mustaqbal. Thumma zakara ba'd amthila min al-Qur'an al-hadha. Kakolihi ta'ala. وَبُسَّتِ الْجِبَالِ بَسَّ فَكَانَتْ هَبَاءً مُنْبَثَّ وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثَةً فهنا الشاهد فَكَانَتْ هَبَاءً مُنْبَثَّ أي صارت هَبَاءً مُنْبَثَّ هنا كان معنى صار وقوله تعالى فَاسْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانَا أي سيرتم. Parce que là-bas, أصبح, c'est par rapport au sabah. اتصاف الاسم للخبر في الصباح. Là, أصبحتم, c'est سيرتم. Vous êtes devenus. Par son bienfait des frères. وفي قول الله تعالى ظل وجهه مسودا أي صار وجهه مسودا son visage s'est ennoirci, est devenu noir. وذكر أبياتا pour أمسى مثلا يقول أمسات خلاء وأمسى أهلها احتملوا أخنى عليها الذي أخنى على اللبدي وعلى لبدي فهنا الشاهد أمسد خلاء أمسد خلاء parce que le deuxième أمسى أهلو واحتملو ça peut pas être ça parce que là احتملو c'est un ماضي donc c'est le premier أمسى الشاهد أمسد Washir il dit que le fait que le khabar devient, ou plutôt que le khabar soit au mardi, il y a un khilaf. Il y a un khilaf. En tout cas, dans le bait, le shahid, c'est le premier en fait, c'est Amsat. على كل راجح وقال الآخر أضحى يمزق الثواب ويضربني أبعد شيبية يبعي عندي نعم عندي الأدب لكن في المعنى في المير qui se plaint de son fils qui se met à frapper وشاهد أضحى يمزق الثواب الثوابي ويضربني et il s'est mis à déchirer mes vêtements à me frapper. On a Adha et Sara. D'accord? Donc là, c'est une faïda de ces cinq af'al qui viennent du mana Sara. Dans le Taba'anou dans l'Athar avec le Talib de Cheikh Abou Bilal, page 380. Et les autres qui cherchent dans Kana wa Khawatuha, dans le Bab, ils trouveront, Inch'Allah, cette faïda. Taïb, Nu'id. خصائص كان parmi les choses où كان spécifie تختص كان بجواز زيارتها بشرط أن تكون باللفظ الماضي وأن يكون في حشو الكلام نحو ما كان أحسن زيدا فيجوز أن تكون كان زائدة في الكلام تمام مثل المثال الذي ذكره l'exemple donné ما كان أحسن زيدا. C'est quoi le os? Ma ahsana zaydan. Ma ahsana zaydan. Mais la kana, elle est rajoutée. Et puis, short, que ce soit en cours de kalam, et que ce soit au lof du mardi. Et également, qu'il vienne entre deux choses, mutalazimain. Comme le mutadal al-khabar, ou le fi'l al-fa'il, ou le mawsoul wa silati. Entre deux choses, la mutalazimatan. Il n'a pas cité cela, mais ça, c'est à mettre également. وَقَالَ وَيُكْثِرْ زِيَلَتُهَا بَيْنَا مَا وَفِيَ الْتَعَجُّبْ comme dans l'exemple. Ça vient souvent dans la sirah al-ta'ajjub. Car là, مَا أَحْسَنَا زَيْدًا ça, c'est sirah al-ta'ajjub. Comme on va le prendre, Inch'Allah, fi akhil kitab. Et c'est beaucoup là, à ce moment-là que tu verras qu'il y a Donc là, كان الزائدة. كذلك وتختص أيضا بجواز حذفها مع اسمها وإبقاء خبرها. تمام؟ Tu peux l'enlever et laisser son khabar. وذلك كثير بعض لو وإن الشرطيتين. كقوله عليه الصلاة والسلام التمس ولو خاتما من حديد. Donc là, tu peux enlever كان et laisser son khabar. Beaucoup après l'eau et in. Comme dans l'exemple, il tamis walou khataman hadid. C'est quoi le shahid? Le taqdir? Wa'aywa. Il tamis walo kana khataman min hadid. Comme le dit cet homme qui voulait se marier, qui n'avait rien. Wa qawlihim annasu majziyun bi'amalihim. In khayran fa khayrun. Wa in sharran fa sharrun. C'est quoi le taqdir là, Mouna? In kana khayrun fa khayrun. Wa in kana sharran fa sharrun. Naam. Donc parmi les chouroutes, أن يحصل التباس أن يكون يعني المعنى واضحا طيب ومن خصائص كان كذلك جواز حذف نون مضارعها المجزوم إن لم يلها ساكن ولا ضمير نصب متصل بها فهمت هذا يجوز أن نحذف نون de kana lorsqu'elle est mudari'a majzouma. Le noun à la fin, tu peux l'enlever. Avec une bichorte. Qu'il n'y a pas un sakin qui vient derrière directement. Parce que j'aurai l'itika sakinain. Et qu'elles ne sont pas mutassil pour un damir nasb. S'il y a un damir nasb qui est mutassil, le noun y reste. Misal dhalika. Walam aku bariyan. Adakul mariam. Walam aku bariyan. D'alos. Walam akun. Fawna huzifat el noun. Chouroute. Mutawafia. Là, les chouroutes, elles sont là. Il n'y a pas de harf sakin qui vient après le kef, là c'est un ba, il est maftouh. Et il n'y a pas de damir nas qui est muttasil. Et il est mudari', il est majdoum. Kazalik, wala taku fi dhaykin, mima yamkurun. Wala taku, la al majdouma bila nahiya. Ba'daha, madha yati fi, fa maksoura. Il n'est pas sakin. Et il n'y a pas de damir nas muttasil. وَإِنْ يَكُ حَسَنَةً وَإِنْ يَكُ حَسَنَةً فَهُنَا يَكُ مَجْزُمْ بِإِنْ Donc là, on l'a enlevé. لَعَلَّكَ رَيْتَ هَذَا فِي الْقُرْآنِ وَمَا كُنْتَ تَفْهَمْ إِشْكُ هَذَا يَكُ فَلَنْ تَعْلَمْ استفدت من هذا وفي القرآن تجد في أكثر مواضيع tu trouves dans le Coran quand tu vois ça لَمْ يَكُ وَأَكُ وَكَذَا ça en fait c'est يَكُنْ أَكُنْ Naam. Donc ça c'est parmi les khasaïs de Kana. Qu'on peut enlever son nun, qu'on peut enlever Kana et son khabar, et qu'on peut même ajouter Kana. Alors donc là, on s'en passe à la base, tu peux le rajouter. Ou à khazna kazalik, l'af'al la tati bi ma'na sara bin akhawat Kana. Il y a Kana, wa amsa, wa adha, wa... أصبح و وظل أحسنت وظل وجهه مسودا نعم هذا هو الذي أخذنا اليوم تمام خلاص فإلى هنا والحمد لله رب العالمين